ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದೀಂ ಶ್ರೀ ವಿಷ್ಣುಚಿತ್ತಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲೀಂ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾತ್ ಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾಮಿವಾನ್ಯಾಂ ಗೋದಾಮನನ್ಯಶರಣಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. நாம் திவ்யசூரிச்சரிதத்தில் 10வது சர்க்கமாக விளங்கக்கூடிய கோதையினுடைய கிரமமாக வளர்ந்த பக்தியினுடைய பிரபாவத்தை பார்க்கப் போகிறோம். 11வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கிறோம். அத்ருப்தா ரங்கநாஜஸ்ய ரங்கராஜஸ்ய பிரபாவாமிருத பாலனாத் இதி ஸ்மேரமுகி கோதா சவிதாரமபாஷத. ரங்கராஜனுடைய, அதாவது சாக்ஷாத் ரங்கநாதனுடைய கதையை கேட்டுக்கொண்டு வந்தாள். இதற்கு முன் ஸ்லோகத்தில் பார்த்தோம், 10வது ஸ்லோகத்தில் ஸ்ரீமதா ரங்கராஜஸ்ய ஸ்ரீமதி மகிமோதயம் அவளுடைய கதையை கேட்கிற சமயத்தில் அதத்த அமந்தமானந்தம் மிகுந்த சந்தோஷத்தை அடைந்தாள். அந்த தாமரை கண்ணை போன்ற அழகான தாமரை இதழை ஒத்த கண்களை உடைய அவள் என்று பார்த்தோம். அந்த ஆண்டாளுக்கு ரங்கநாதருடைய கதையை கேட்கறதுல அத்தியதிகமான ஆசை இருந்ததுனால இந்த ஸ்லோகத்தில் மறுபடியும் அப்பாவிடத்தில் பிரார்த்திக்கிறாள். என்ன சந்தோஷமாகல. அதிருப்தா ரங்கராஜஸ்ய பிரபாவாமிர்த பாரணாத்து, ரங்கராஜனுடைய பிரபாவம் என்கிற அமிர்தத்தை பாரணை செய்வதனால் வெகு நாட்களாக உபவாசம் இருந்தது போல் இருந்து தற்போது மட்டும் கேட்க கிடைத்திருப்பதனால் அதை பாரணை செய்வதில் திருப்தி ஏற்படாமல் இன்னும் சொல்லும் இன்னும் சொல்லும் என்று ஸ்மேரமுகி சிரித்த முகத்துடன் எதிர்பார்ப்புடன் கூடிய முகத்துடன் கோதையானவள் சவிதாரம் தன்னை பெற்றவருடைய பெரியாழ்வாருடைய சமீபத்தில் அபாஷத்தை பேசினாள். என்ன பேசினாள்னால், சரித்ராணி பவித்ராணி சமஸ்தானி சவிஸ்தரம் கிரியாசமபிஹாரேண கீர்த்திதவ்யா நிரங்கினாம் அப்படி கேட்கிறார். பவித்திரமான சரித்திரங்களை, ரங்கநாதனுடைய பவித்திரமான சரித்திரங்களை எல்லாவற்றையும் ஒன்றுவிடாமல் கூற வேண்டும். சமஸ்தானி எல்லாவற்றையும், சவிஸ்தரம் விஸ்தாரமாக, ரொம்ப சுருக்கமாக சொல்லிடாதீங்க அப்பா, விஸ்தாரமாக சொல்லணும் என்று கேட்கிறாள். அது மட்டும் இல்லாம கிரியா சமபிஹாரேன அவர் என்னென்னலாம் பண்ணார், எப்படி பாகவதத்தில் கிருஷ்ணருடைய சரித்திரங்கள் எல்லாம் சொல்லும் சேஷ்டிதானிச்ச அப்படின்னு கேட்கிறாரோ பரீட்சித்து, அந்த மாதிரியாக கிரியா சமபிஹாரேன அவருடைய கிரியைகளோட சேர்த்து சொல்லும், வெறும கதையை மட்டும் சொல்லாது. அவர் எப்படி இல்லாம் எப்படி இல்லாம் லீலைகள் புரிந்திருக்கிறார் என்பதையெல்லாம் விஸ்தாரமாக கீர்த்தி தவ்யாலி ரங்கினஹா ரங்கினஹா ரங்கநாதருடைய கதைகளை எனக்கு சொல்ல வேண்டும் என்று செல்லமாக கட்டளையிடுகிறாள். சரித்ராணி பவித்ராணி சமஸ்தானி சவிஸ்தரம் கிரியா சமபிஹாரேண கீர்த்திதவ்யா நிரங்கினஹா என்று இப்படியாக கேட்கப் போறாளா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர் போன்ற பெரியாழ்வாரும் இத்யுக்தவத்யாம் கோதாயாம் விஷ்ணு சித்தோவதன்முதா தாதிருஷீம் பக்திமாலோக்கிய தஸ்யா ஸ்ரீரங்கதாமனி. ஸ்ரீரங்கநாதன் விஷயத்தில் இவ்வளவு ஆசை மிகுதியால் பக்தி மிகுதியால் அவள் கேட்பதை பார்த்து விஷ்ணு சித்தனும் சந்தோஷமாக கதைகளை சொல்ல ஆரம்பித்தார். இவ்வாறாக கோதையானவள் கேட்டு முடித்தவுடன் விஷ்ணு சித்தர் மிகவும் சந்துஷ்டராக ஆகி, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் குழந்தைகள் கேட்க வேண்டாமா, ஆஹா என்ன அற்புதமான கேள்வி கேட்கிறாள், நமக்கு ஒரு நம்ம தெரிஞ்சின்றதெல்லாம் சொல்றதுக்கு நல்ல வாய்ப்பை அமைத்து கொடுக்கிறாளே என்றும் அவளுக்கு பக்தி வளர்வதைக் கண்டும் சந்துஷ்டரான அவர் தாதிஷியும் பக்தி மாலோக்கிய அப்படிப்பட்ட அந்த பக்தியை மெச்சி அவர் கூற ஆரம்பித்தார். ஸ்ரீ ரங்கதாமணி, ரங்கத்தை தாமமாக இருப்பிடமாக உடைய அந்த பெருமாளிடத்தில் பக்தியை பார்த்து சந்தோஷப்பட்டு அற்புதமாக சொல்ல ஆரம்பிக்கிறார் கதையை. ஸ்ரூயதாமாதிதோ வக்ஷ்யே த்வயா தத்தாவதானயாம் தயாகரஸ்ய சரிதம் தேவதேவஸ்ய ரங்கினஹாம். முதல்லேந்து கேளுமா, நான் சொல்றேன், நன்ன சாவதானமா கேளு. தத்தாவதானயா த்வயா ஸ்ரூயதாம், நன்கு அவதானத்துடன் நன்கு கவனத்துடன் கேட்கவும், வக்ஷியே சொல்லப் போகிறேன். தயையுடன் கூடிய, தயைக்கெல்லாம் இருப்பிடமாக விளங்கக்கூடிய தயாகரஸ்ய தேவதேவசிய ரங்கினகாம், தேவதேவனான ரங்கியினுடைய ரங்க க்ஷேத்திரத்தை, இதனுடைய நிவாசஸ்தானமாக உடைய ரங்கநாதனுடைய சரித்திரத்தை கூறப்போகிறேன் என்று சாதிக்கிறார். நமக்கும் ரங்கநாதனுடைய சரித்திரத்தை கேட்கறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையிறது. தத்தாதிருஷேன தபசா சந்துஷ்டா பரமேஷ்டினாம் உதகாதுதராத் சிந்தோஹோ உரகேந்திர சயஹா ஸ்வயம். அத்தியதிகமான தபஸ் பண்ணார் பரமேஷ்டியான பிதாமகர். பரமேஷ்டி பிதாமகான்னு சொல்லக்கூடிய பிரம்மாவானவர் தபஸ் பண்ணார். அந்த தபஸ்னால சந்துஷ்டரான பெருமாள் உதகாத்து உதராத்து, உதகாத் உதராத் சிந்தோஹோ, சமுத்திரத்தினுடைய நடுவிலிருந்து க்ஷீரசாகரத்தில் படுத்துட்டிருந்த பெருமாள் அங்கிருந்து உரகேந்திர சயஹா ஆதிசேஷனில் படுத்துட்டுருக்கிற உரகேந்திரே சேதேதி உரகேந்திர சயஹா அழகான பதங்கள் எல்லாம் பிரயோகம் பண்ணுறார். உரகேந்திர சயஹா சஹா பகவான் உதகாத் ஸ்வயமுதகாத் தானே எழுந்து உட்கார்ந்துட்டார். அந்த தபஸ்னால சந்தோஷம் அடைஞ்சு பிரம்மாவுக்கு கே வரன்களை கொடுப்பதற்காக எழுந்து அமர்ந்தார். அமர்ந்தவர் என்ன பண்ணார், சதுர்வேதமயோ துங்க ஸ்ருங்க ஸ்ருங்காரினா ஹரிஹி ரங்கசம்ய விமானேன சங்கத பிரணவாத்மனாம், நான்கு வேதங்களையும் தன்னுடைய ஸ்ருங்கமாக கொண்ட ஸ்ருங்காரினா அற்புதமாக விளங்கக்கூடிய ரங்கசம்ய விமானேன, ரங்கம் என்று சொல்லக்கூடியதான விமானத்துடன் கூட பிரணவாத்மனா பிரணவமே உருவாக எடுத்தது போன்று விளங்கக்கூடிய அந்த ரங்க விமானத்தில் ஹரிஹி பெருமாளானவர் அதோடு சேர்ந்து ஆவிர்பவித்தார். சதுர்வேதமயோத்துங்க ஸ்ருங்க ஸ்ருங்காரினா, சதுர்வேதமும் நான்கு ஸ்ருங்கமாக விளங்கக்கூடிய அற்புதமான அந்த ரங்க விமானத்தில் பெருமாள் கூட ஆவிர்பவித்தார். ஆவிர்பவித்தவர் சமஸ்தோபனிஷத்கந்தம் சம்பூதம் க்ஷீரசாகராத் பிரீதஸ்தமர்ச்சயாமாச சத்யலோகே சரோஜபூஹு, சத்தியலோகத்தில் விளங்கக்கூடிய பிரம்மா சரோஜபூஹு கமலத்திலிருந்து உற்பத்தியான பிரம்மா பிரீதா மிகவும் சந்துஷ்டராக அந்த பெருமாளை அர்ச்சயாமாச பூஜித்தார், திருவாராதனம் பண்ணார். அவர் எப்படிப்பட்டவர் அந்த பெருமாள் என்றால், சமஸ்த உபனிஷத்கந்தம் எல்லா உபனிஷத்துக்களுக்கும் மூலமாக விளங்கக்கூடியவர், எல்லா உபனிஷத்தும் எவரை ஆதி மூலம் என்று சொல்லுகிறதோ அப்படிப்பட்டவர். சம்பூதம் க்ஷீரசாகராத், க்ஷீரசாகரத்திலிருந்து உற்பத்தியான அந்த ரங்கநாதனை பிரீதா சமர்ச்சயாமாச சத்யலோகே சரோஜபூஹு, சத்யலோகத்தில் பிரம்மாவானவர் அந்த பெருமாளை பூஜித்தார். அவர் பூஜிக்க ஆரம்பித்தவர் ரொம்ப நாளாக பூஜை பண்ணிட்டு இருக்கார். ஒரு சந்தர்ப்பம் வந்தது, அந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஒரு பெரிய மகா யஜ்ஞத்தை ஆரம்பிக்கிறார். சத்ரமாரபத பிரம்மா யத்ர தத் பிரீதி காரணம் ததர்த்தமாயு சர்வே சுராசுர நரர்ஷயாம். ஒரு பெரிய யஜ்ஞத்தை, சத்ரம் என்றால் பெரிய யஜ்ஞம், அந்த யஜ்ஞத்தை ஆரம்பித்தார் பிரம்மா. யத்ர தத் பிரீதி காரணாத், அந்த பிரம்மா அவனிடத்தில் பிரீத்தியினுடைய ஆதிக்கத்தினால் ரொம்ப அத்தியந்தம் பிடிச்சவர் பிரம்மா எல்லாருக்கும். அதனால மகர்ஷிகள் தேவதைகள் அசுரர்கள் எல்லாரும் அந்த யஜ்ஞத்திற்கு வந்தார்கள். சுர அசுர நர ரிஷி, சுரர்கள் அசுரர்கள் மனிதர்கள் மகர்ஷிகள் என்று எல்லோரும் அந்த யஜ்ஞத்திற்கு வந்தார்கள். அதுல இன்னும் யார் வந்தார்னு அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்க போறோம். ஈஸ்வரஹா சூரியவம்சானாம் இக்ஷ்வாகுர் மனுநந்தனஹாம் இஷ்டிம் பைதாமஹீம் ப்ராபதிந்தான குணவிக்ரமஹாம். அழகழகான பதங்களை போட்டிருப்பார். இந்தான குணவிக்ரமஹா, மிகவும் பிரகாசிக்கின்ற குணங்களால் விக்ரமத்துடன் விளங்கக்கூடிய, பராக்கிரமத்துடன் விளங்கக்கூடிய அந்த இக்ஷ்வாகு என்ற ராஜா, மனு வம்சத்தில் தோன்றினவனான மனுனுடைய புத்திரனான இக்ஷ்வாகு என்பவர், அவர் சூரிய வம்சத்துக்கெல்லாம் தலைவராக விளங்கக்கூடிய அந்த மனு வம்சத்து சுகுமாரரான மனு வம்ச மனுவனுடைய புத்திரரான இக்ஷ்வாகு என்பவர், அந்த பைத்தாமகிம் இஷ்டிம் பிராபத்து, பிதாமகரான பிரம்மாவால் செய்யக்கூடிய அந்த யஜ்ஞத்திற்கு அந்த சத்திரத்திற்கு வருகை தந்தார். தத்ர சம்சேவிய ரங்கேஷம் பகவந்தம் பராத்பரம் இக்ஷ்வாகுஸ்தபசா கர்த்தும் ஏஷ குல தெய்வதம். அங்கு வந்தவர் அந்த ரங்கநாதரை பார்த்துட்டார். அந்த பிரம்மா ஆராதிக்கின்ற ரங்கநாதரை பார்த்தார். தத்ர சம்சேவிய ரங்கேஷம், அவரை சேவித்துக் கொண்டு பகவந்தம் பராத்பரம், உயர்ந்த வஸ்துக்களுக்கெல்லாம் உயர்ந்தவராக விளங்கக்கூடிய அந்த பகவானை பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி அவருக்கு அவரை தரிசனம் செய்து இக்ஷ்வாகு, இக்ஷ்வாகுவான அந்த மனுவம்சத்து ராஜாவானவர் அவரை குலதெய்வத்தமாக கர்த்தும் ஏஷ, இவர்தான் எனக்கு குல தெய்வத்தம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், செய்ய வேண்டும், நானே ஏழ பண்ணிட்டு போகணும், இதை எப்படியாவது பிரம்மாவிடத்தில் கேட்டு நாம வாங்கிட்டு போயிடும் என்று நினைத்தார், எண்ணினார், ஆசைப்பட்டார். விதானே விரதே சம்யக் விரிஞ்சேன விசர்ஜிதா அயோத்தியம் ரங்க நிலையம் அயோத்தியாயன் தராபதி. ஆனால் கேட்க முடியவில்லை, ஆசைப்பட்டார். இப்படியாக அந்த யஜ்ஞமானது முடிவடைந்த தருவாயில் விரிஞ்சேன விசர்ஜிதா, பிரம்மாவினால் திருப்பி அனுப்பப்பட்டவரான, நன்கு பூஜிக்கப்பட்டு அனுப்பப்பட்டவரான அந்த இக்ஷ்வாகு என்ற ராசா அயோத்தியாம் ரங்க நிலையம் யயோத்யாயன்னு அயோத்தியாம் யயோ அயோத்திக்கு சென்றார். அந்த ரங்க நிலையத்தையே மனசில் தியானம் செய்து கொண்டு அந்த ராஜா தராபதி, தரா என்றால் பூமி, பூமியினுடைய பதியான அந்த ராஜா அயோத்தியைக்கு மனசில்லாமல் வந்து சேர்ந்தார். அவாப்துகாமஹா தம் தேவம் அரவிந்தாசனாதசௌ தத் பிரசாத பலாகாங்க்ஷி தபஸ்தே பேசு துஷ்டரம். நேர கேட்டால் கொடுப்பாரோ மாட்டாரோ, தபஸ் பண்ணால்தான் அது நமக்கு கிடைக்கும். அவரே தபஸ் பண்ணிதானே அந்த பெருமாளை அடைந்திருக்கிறார், நாமும் தபஸ் பண்ணால்தான் கிடைக்கும் என்று எண்ணினாரோ என்னவோ. அவ அப்துகா மகாத்தம் அந்த பெருமாளை அடைய விரும்பியவர் தேவதேவம் அவ அப்துகா மகாத்தம் தேவம் அரவிந்தாசனாத், அரவிந்தாசன் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மாவினிடமிருந்து ஆசைப்பட்ட அவர் தத் பிரசாத பலாகாங்கி அந்த ரங்கநாதருடைய பிரசாதம் கிடைக்க வேண்டும், அல்லது பிரம்மா அவனுடைய பிரசாதம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சுதுஷ்டரம் தபா தேபே, அற்புதமான ஒரு தபசை, ரொம்ப கடினமான ஒரு தபசை செய்தார். ரங்கநாதரை அடைய வேண்டும் என்றால் பிரம்மாவை நோக்கியும் தபஸ் பண்ணலாம், ரங்கநாதரை நோக்கியும் தபஸ் பண்ணலாம். அதனால இங்க ரங்கநாதர் நமக்கு வேணும் என்பதனால் அந்த ரங்கநாதரையே குறித்து தபஸ் பண்ணார் என்றும் சொல்லலாம், அல்லது பிரம்மாவை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணார் என்றும் சொல்லலாம். தபிரபாவேன தம் லப்துவா குலதெய்வத்தம் ஈஷம் ரங்கபதி சாக்ஷா திக்ஷா குசமமோதத. இவ்வாறாக தபஸ் செய்தவுடன் பெருமாள் அவரிடம் கிருபை பண்ணி, அல்லது பிரம்மா அவரிடம் கிருபை பண்ணி அந்த பெருமாளை குலதெய்வத்தமாக ஏற்றுக்கொண்டு நீரே திரு ஆராதனம் செய்ய வேண்டியது என்று பெருமாளிடம் பெருமாள் இங்கு வந்து சேர்ந்தார். தத் தபஸ் பிரபாவேன தத் தபஸ் பிரபாவேன தம் லப்துவா குலதெய்வத்தம், அவரை குலதெய்வத்தமாக அடைந்து இந்த ஈசானான ரங்கபதியை குலதெய்வமாக அடைந்து சாக்ஷாத் இக்ஷ்வாகு சமமோதத, அந்த இக்ஷ்வாகு ராஜாவானர் மிகவும் சந்தோஷத்தை அடைந்தார். இக்ஷ்வாகு பிரமுகைர் பூபைஹி இனவம்சேஹி பரஹ்புமான் பங்கிசியந்தன பரியந்தைஹி அயோத்தியாயாம் அபூஜ்யத. இக்ஷ்வாகு முதலிய ராஜாக்களால் இனவம்சியைஹி சூரிய வம்சத்தை சேர்ந்த ராஜாக்களால், இனஹா என்றால் சூரியன், பரஹ்புமானந்த பரமாத்மாவானவன் பங்கிசியந்தன பரியந்தை தசரத பரியந்தமான ராஜாக்களால் அயோத்தியாயாம் அபூஜ்யத, அயோத்தியையில் அந்த ரங்கநாதர் பூஜிக்கப்பட்டார். அப்புறம் ராமர் வந்தார். ராமேண ஸ்வஸ்வரூபேண ராவண பிராணஹாரிணா விபீஷணாய தத்ரங்கம் பிராதாய சஹலங்கயாம். தானே தான் ரங்கநாதரானபடியினால், ஸ்வஸ்வரூபேண ராமேண தானே ரங்கநாதரானபடியினால், அந்த ஸ்வஸ்வரூபத்துடன் விளங்கக்கூடிய ராமரானவர் ராவண பிராணஹாரிணா, ராவணனுடைய பிராணனை அபஹரித்தவரான அந்த ராமரால் விபீஷணாய விபீஷணனின் பொருட்டு தத்ரங்கம் பிராதாயி, அந்த ரங்கக்ஷேத்திரமானது கொடுக்கப்பட்டது, லங்கையுடன் கூட தானமாக கொடுக்கப்பட்டது. லங்கையில போய் பெருமாளை ஏழ பண்ணி நன்னா ஆராதனம் பண்ணுப்பா என்று சொல்லி விபீஷணனுக்கு சமர்ப்பிக்கிறார். ராமேண ஸ்வஸ்வரூபேண ராவண பிராணஹாரினாம் விபீஷணாய தத்ரங்கம் பிராதாயி சஹலங்கயாம். இவ்வாறாக விபீஷணன் எழுந்தருள பண்ணி கொண்டு செல்கிறான் என்ற பர்யந்தம் கதையை இன்று பார்க்கலாம், நாளைக்கு மேலே பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம். தாசன்.